ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே நியமாந்த மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே பகவதே வாட்சிகாராஜ மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீமதே குலபூஷண மகாதேசிகாஜ நமஹ. ஸ்ரீ தரங்கமகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம. ஸ்ரீ அலர்மேல்வங்கா நாயிகா சமேச ஸ்ரீ ஸ்ரீநிவாத பரபிரம்மணே நம. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாதிவரியோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி ஸ்ரீரந்ததோ குலு திருவேங்கடமுடையான் பாரண்ட சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. சிவதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. சுவாமி நம்மாழ்வா சாதிச்சே யான் பெரியன் நீ பெரிய என்பதனை உள்ளகில் யார் அறிவார், ஊன் பருகி நேமியாய் உள்ளோன்னு சாதிச்சர். நான் பெரியனா நீ பெரியனா தெல்லன்னு சாய்கிறார். ஏன்னா இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு ரொம்ப முக்கியம். ஜீவாத்மா இல்லைன்னா பரமாத்மாவுடைய ஸ்திதி பிரயோஜனம் இல்லைன்னு சாஸ்திரம். ஏன்னா இப்பேற்பட்ட ஜீவாத்மா ரொம்ப முக்கியம்னு சொன்னா தேசியன் என்ன சொல்றேன்னா, நான் ஜீவாத்மா தான், இந்த லோகத்துல வந்து ஒரு அவதாரம் பண்ணிருக்கேன் சுவாமி தேசிகன், நம்ம பெரியவாள்லாம் அவரை பெருமாள்னு சொல்றோம். ஆனா தேசிகன் இந்த தயாசதகத்திலே வந்து இந்த 30வது ஸ்லோகத்தை ரொம்ப நெச்சான சந்தானம், தாங்க முடியாதோரு நெச்சான சந்தானம். என்னன்னா, நான் இந்த அபராதிகளின் கூட்டத்தின் தலைவனாயிருக்கேன் அப்படின்னர். அகமஸ்மி அபராதி சக்கரவர்த்தி அப்படின்னர். சில ஸ்ரீகோசங்கள்ல அபராதின்னு போட்டிருக்கு, சில ஸ்ரீகோசம் அபராத சக்கரவர்த்தின்னு போட்டிருக்கு. கருணே துவஞ்ச குணேஷு சாரபௌமி விதுஷி ஸ்திதியும் ஈதுசியும் ஸ்வயம்மாம் அப்படின்ற மூணாவது வரியில, விழசைலேஸ்வர பாதசாத்குருத்வம் அப்படின்னர். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு எத்தனையோ பேர் எவ்வளவு பாபம் பண்றான் சுவாமி. இந்த கிராவிட்டி ஆஃப் பாபம்னு சொல்றா இல்லையா இங்கிலீஷ்ல, அது எப்படி இருக்குன்னாக்கா, இந்த லோகத்துல எவ்வளவு பேர் பாபம் பண்ணாலும் அவ்வளவு அபராதங்கள் பண்ணுவா அந்த கூட்டத்துக்கெல்லாம் நான் தலைவன் சொல்றேன் சுவாமி தேசிகன். நான் அபராதிகளின் கூட்டத்தினுடைய பெருந்தலைவனாயிருக்கேன். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்ற. ஆனா தயாதேவியே நீ எப்படிமா இருக்கன்னா, நீ வந்து கருணையாகிற அந்த கூட்டம் கருணையாகிற குணமுடையவள். நீயே கருணை, நீ அந்த குணங்களுக்கெல்லாம் பட்ட மகிழ்ச்சியாயிருக்க தலைவியாயிருக்கமா. நான் வந்து அபராதங்களின் சக்கரவர்த்தியாயிருக்கேன். அம்மா தயாதேவியே நீ பட்ட மகிழ்ச்சியாயிருக்க. யாருக்கு பட்ட மகிழ்ச்சினா, இந்த லோகத்தை உலகமுண்ட பெருவாயன் காத்து ரட்சித்து ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு சொல்லப்பட்டதானுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரக திருமேனை உடையவனான திருவேங்கடத்தானுடைய பட்ட மகிழ்ச்சியாயிருக்க. அவன் வந்து இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இத்தியாதிகளுக்கு அவன் தலைவனாயிருக்கான். அப்பேற்பட்டனுடைய இந்த கமலையன் நாதனுடைய நீ பட்ட மகிழ்ச்சியாயிருக்க. ஆனா நானோ தேசிகன் எனப்பட்ட நான் இங்கெல்லாம் அபராதங்களின் சக்கரவர்த்தியாயிருக்கேன் அப்படியே சுவாமி தேசிகன் தன்னை நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அப்படின்னா அப்பேற்பட்டதான ஒரு ஞானவான் ஹயக்ரீவளைய அபராவிதாரம் சொல்லப்பட்டதான அந்த சுவாமி தேசிகனே தன்னை வந்து அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிக்கிறார்னா, நம்மள மாதிரி சாமான்யமா இருக்கக்கூடிய அந்த பரிஸ்திதி என்ன அதை நாம் பார்க்க வேண்டும். யாரிடத்திலுமே அவசாரப்படாத ஒரு சுவாமி தேசிகன், எந்த ஒரு தனத்தையோ தானியத்தையோ விரும்பாத சுவாமி தேசிகன், ஐஸ்வர்யத்தின் பக்கமே போகாத சுவாமி தேசிகன். ஐஸ்வர்யம் வேண்டும் என்று ஒரு ஏழை பிராமணன் கேட்டதற்கு அவர் சிசுதி அனுகிரகம் பண்ண சுவாமி தேசிகன். இப்பேற்பட்ட தேசிகன் தன்னை அபராத சக்கரவர்த்தின்னு சொல்லிக்கிறார்னா, நாம் நித்தம் நித்தம் புனப்புனகா சூரியனுடைய அந்த சவிதா வரதோ இல்லையோ நாம் பாபம் செய்ய ரெடியாயிடுறோம். லோகத்துல சூரியன் வந்து எப்படி நித்தியமாயிருக்கானோ நாம் செய்கின்ற பாவங்களும் நித்தியமாய் இருந்துட்டு இருக்கு. இப்போ நித்தியம் நித்தியம் புனப்புனகா பாவங்கள் பண்ணுகின்றோம். நாம்போ தேசிகன் தன்னையே நைச்சான சந்தானத்தாலே அபராத கிரபத்தையும் தான் சொல்லிக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்முடைய பரிஸ்தி என்ன, நம்ம எந்த ஸ்டாண்ட் பண்றோம், எங்க நிக்கிறோம்னு தெரியலையே. அதனாலே சொல்ற தேசிகன் எம்பெருமான் திருவடிதான் சாஸ்வதம்னு பின்னாடி காட்ட போறார். இந்த பாவத்தை தொலைக்கணும்னா அங்கதான் போகணும். அதான் சொல்ற நான் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணே துவஞ்ச குணேஷு சார்வபௌமி. அம்மா, நான் அபராதங்களின் தலைவனாயிருக்கேன், என்னிடத்திலே மமக்காரம் அகங்காரம் எல்லாம் இருக்கு இல்லையா? அகங்காரம் இருக்கு, மமக்காரம் இருக்கு. நான் யான் எனது என்பதொன்றில்லை, என் செய்த அவனையல்லால் ஆனதறிந்திரும் தன் அடியார்க்கென்னை ஆட்படுத்தி தான் என்னை நல்கி நடத்துகின்றான் தன்னருள் வழியே. நான் உன்னை வீடு செய்வேன் என்ற நம் திருநாரணனேன்னு சுவாமி தேசிகன் அழகா நம்ம ரகசியங்கள்ல காட்டுற, எடுத்து காட்டுற தேசிக பிரபந்தத்திலே 55 ரகசியத்திலே காட்டுற. இந்த மமகாரம் அகங்காரம் இருந்ததுன்னா போச்சு நமக்கு. ஆனா சொல்ற தேசிகன் சாச்சிக்கிற நைச்சான சந்தானமாக எனக்கு மமகார அகங்காரம் இருக்குமா? அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி. லோகத்திலே எத்தனை பாவங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் நான் தலைவன், தலைவனுக்கு தலைவன், பெருஞ்சக்கரவர்த்தி ஆயிருக்கேன். இந்த உன்னிடத்திலே அபராதத்தினுடைய அந்த சமூகத்தில் நான் இருக்கேன், அதனால் நான் தான் அபராதத்தின் தலைவன் சக்கரவர்த்தின்னு சொல்லுகிறார். கருணே துவஞ்ச குணேஷு சார்வபௌமின்னு ரெண்டாவது எடுத்தார். ஆனா நீ இருக்கே அம்மா தயாதேவி லோக நாயகியே, நீ வந்து கருணனுடைய வடிவாயிருக்க, கருணை உள்ளம் கொண்டவளாயிருக்க, நீ கருணையே வடிவான அந்த சீனிவாசனுடைய பட்ட மகிழ்ச்சியாயிருக்க, பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டவளாயிருக்கமான்னு சொல்ற. சாரபூமின்னு சொன்ன ஸ்ரீலிங்கத்துல சாரபூமினான்னு, சாரபூமியினுடைய மனைவிதான் சாரபூமி ஆக முடியும். சாதாரணமா சொல்றோம் நம்ம ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர் அப்புறம் சீனியர் மேனேஜர், வைஸ் பிரசிடென்ட், டைரக்டர் மாதிரி போறது இல்லையா கமர்ஷியலா சொல்லும் போது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்திதி இருக்கு, இவர் இந்த ஸ்திதி அந்த ஸ்திதி, தேவகந்தரவாள்லாம் தாண்டி பெருமாள் அவ வந்து ஈஸ்வரன் தாண்டி பெருமாள், அதுக்கு மேலே பிரம்மாவை தாண்டி போனா லோகநாயகனான சிவபதி இருக்கார் சிவகுண்டத்துல. அவருக்கு இப்ப வந்து தயாதேவி வந்து பத்னியா இருக்கா, தய என்ற குணத்தை நினைஞ்சு கிடக்கிற பெருமாள்னு சொன்னார். ஏன்னா போன பாசுரத்தை சொல்லும் போது ஜீவாத்மா செய்யும் பாவங்களேன் தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கு, அந்த பாபம் தன்னை தாக்காம இருப்பதற்கு தயாதேவியே எம்பெருமான் கவச்சம் அணிந்து கொள்கிறான்னு ஒரு ஸ்லோகத்துல சாய்ச்சார். இந்த ஸ்லோகத்தை தயாதேவியானவள் அவனுடைய பத்னி, இப்பேற்பட்ட பத்னியானவள் பட்ட மகிழ்ச்சியாயிருக்கா, இந்த பட்ட மகிழ்ச்சிதான் பட்டாபிஷேகம் செய்துவிட்ட வைக்கப்பட்டவளாயிருக்கா, இவளுக்கு சாரபூமின்னு சுவாமி தேசியன் மங்களாசாசனம் பண்ணி நீ சாரபூமியானவள் சாரபூமனுக்கே உடையவள் அப்படின்னு காட்டுறதுல காட்டுற இடத்துல. அதனால சாரபூமனாகப்பட்டு உன் கணவனம்மா நீ சாரபூமியா இருக்கன்னு இன்டைரக்டா சொல்ற சுவாமி தேசிகன். அப்படி சொல்லும் போது விதுஷி ஸ்திதிம் ஈதுசீம் ஸ்வயம்மாம் அப்படின்னு, நான் வந்திருக்கேன், என்னுடைய லட்சணம் என்னன்னு உனக்கு நன்னா தெரியும், என்னுடைய ஸ்திதி என்னன்னு தெரியும். இந்த தேசிகன் ஜனப்பட்டவன் எப்படி இருக்கான்னு உன்னால் தான் அறிய முடியும் அம்மா, நீ வந்து சகலத்தையும் அறியக்கூடியவள், அந்த சக்தி உனக்கு இருக்குன்னு சொல்றேன் சுவாமி தேசிகன். அதாவது ஒரு ராஜாங்கம் நடத்துறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லைன்னா அவளால் ராஜாங்கத்தை நடத்த முடியாது. அவிதுஷியாயிருந்த விதுஷினா எல்லாம் தெரிஞ்சவள், நல்லா ஞானம் உள்ளவள், எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ணக்கூடியவள், இப்பேற்பட்ட லோகம் என்ற ராஜாங்கத்தை 14 லோகம் என்ற ராஜாங்கத்தை ஆளும் திறனுடைய ராஜாவினுடைய பத்னியான பட்ட மகிழ்ச்சியான தயாதேவியே, என்னுடைய பரிஸ்திதி உனக்குதான் தெரியுமம்மா அப்படின்னு சுவாமி தேசிகன் காட்டி, நீ வந்து அந்த யோகிதாம்சம் இல்லைனா இந்த லோகத்தை சம்ரட்சிக்க முடியாதேம்மா, அது ரொம்ப ஆபத்தா முடியுமே, அதனாலே நீ எல்லாம் தெரிந்தவள், நீ சர்வஜ்ஞின்னு காட்டுற சுவாமி தேசிகன். இங்க அடுத்தது சொல்ற விஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம் அப்படின்னார். விஷசைலேஸ்வரன் விஷங்கள் இந்த கிரிகளுக்கெல்லாம் ஏழு மலைகளுக்கு ஈசனானவன், ஏழு மலையான்னு சொல்றாளே, திருவேங்கடத்தான்னு சொல்றாளே, கலியுக கண்ணன்னு சொல்றாளே, அந்த ஈசனின் மனைவியான ஏ பட்டமகிஷியே, ஏ தயாதேவியே, உன்னிடத்தில் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். அகமேவம் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி என்று சொல்லப்பட்டதான் இந்த தேசிகன் ஒரு பிரார்த்தனை பண்றேன்மா. என்ன பிரார்த்தனைன்னு கேட்டா, உன் நாதன் இருக்கானே, திருவேங்கடத்தான் இருக்கானே, அந்த ஸ்ரீ வைகுண்டத்திலே அந்த ஏழு மலைகளை இந்த பூலோகத்துக்கு கொடுத்து அதிலே தானே வந்து ஏறி நின்று கொண்டு கலியுக கண்ணனாய் வரப்பிரசாதியாய் கேட்டவருக்கு கேட்டதை கொடுப்பவனாய் எழுந்திருக்கானே, அவனுடைய திருமணியினை ஆசிரியமாக தயாதேவி ஷாட்குண்ய பரிபூர்ணனுடைய தயாதேவியே, நான் உன்னிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னு சாய்க்கிறேன் சுவாமி தேசிகன். நான் அபராதங்களின் தலைவன், இது வந்து நிர்திஷ்டமான உண்மை. ஆனால் உன்னிடத்தே தய என்ற விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனாலே உன் திருவடியை பிடிச்சு நான் கேட்டுக்கிறேன். உனக்கு பிரியநாதனா இருக்கானே, அந்த திரு சீனிவாசனுடைய திருவடியை நான் அடையும்படி நீ செய்ய வேண்டும், நான் அடையும்படி நீ செய்ய வேண்டும் என்பதானது சுவாமி தேசிகனுடைய இங்க வந்து பிரார்த்தனையா இருக்கு. சுவாமி விஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம் அப்படின்னு தேசிகன் கேட்டுக்கிறீங்க. ஏன் இவள்கிட்ட போய் கேட்கணும், ஏன் அடைவுக்கு இவள்கிட்ட கேட்கணும்னா, புருஷகார பூஜையானவள் தயாதேவி அவளே பிராட்டி ஒன்னு, ரெண்டாவது ஸ்திரீகளுக்கு இயற்கையாவே ரெண்டு விஷயங்கள்ட பேசி ரெண்டு முனையும் சேர்த்து முடிச்சு போடக்கூடியதா ஒரு சாமர்த்தியம், சாதுரியம், பேச்சு திறமை, முகலாவண்யம் எல்லாம் அவளுக்கு இருக்கு. இணையாத ரெண்டு விஷயங்களை இணைக்கும் சக்தியானது அந்த பெண்மினிடத்தில் இருக்குமா தயாதேவியே, அதனாலே உன்னை நான் சரணடைகிறேன்னு வியாக்கியானம் பண்ற பெரியவா இந்த இடத்துல. அவளுக்கு இயற்கையாவே குணம், அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை அப்படின்னாக்கா இன்னடக்கும் அம்மா தான் மத்தியஸ்த ஜட்ஜா வருவா அந்த இடத்துல. சரிதான் போடா, அப்பா எதுவும் சொல்லிட்டா ஏண்டா குழந்தை கோச்சுக்கிற அப்படின்னு அம்மா சொல்லுவா. அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவா, நம்ம குழந்தை தப்பு பண்ணா நீங்க இவ்வளவு கோச்சுக்கிறீங்க, சாப்பிட்டா சொல்லக்கூடாதா, போனா போறது போங்க, மன்னிச்சு விட்டுருங்க குழந்தையான்னு பெருமாள்கிட்ட போயிட்டு அப்பா கிட்ட சொல்ற அந்த ஆத்து தலைவியானவன் சொல்லும் போது அதே விஷயம்தான் லோக சிருஷ்டியிலும் லோக பகுதியினுடைய சிஷ்டி ஸ்திதி பிரவர்த்தி நடந்துட்டு இருக்கு. எம்பெருமாண்டத்தை தயாதேவி நமக்கோசம் பரிந்து நாம் செய்கின்ற பாவங்களை எல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாதபடி ஆக்கி நமக்கெல்லாம் அவன் அனுகிரகத்துக்கு இலக்காகும்படியாக செய்கின்றவள் தயாதேவி. ஹே அப்பேற்பட்ட தயாதேவியே விஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம் அப்படின்ற, நீ என்னவா பண்ற, அவனுடைய திருவடியில வந்து என்ன சேர்த்துரு, இல்லை அவன் திருவடி அடையும் ஒரு உபாயத்தை எனக்கு காட்டு, நான் அவன் திருவடியிலே போய் சேர வேண்டுமம்மான்னு கேட்டு, நீ சக்கரவர்த்தி, நான் அபராத சக்கரவர்த்தி ஆயிருக்கேன், நீ சக்கரவர்த்தினி ஆயிருக்கேன், இந்த லோகத்துக்கு நாதனுடைய பத்தினியாயிருந்து நீ என்னை ஜெயிச்சு உன்னுடைய நாதனான திரு வெங்கடேஸ்வரனுடைய திருவடிகளை என்னை விழும்படி செய்யுமா அப்படின்ற. அந்த விழுந்த காகத்தை திருப்பி விட்டாலே காகாசுர விருத்தாந்தத்திலே சீதா பிராட்டி சரணாகதி என்பதை தெரியாத அளவுக்கு அவன் வந்து அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின் அபயம் என்றழைப்ப அத்திறமை அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம் அப்படின்னு ரொம்ப ஓடித்து, மூவலகம் தன்படையை தானே சாற்ற முனிவர்களும் தேவர்களும் முனிந்தவன்னால் தாவரிதா எங்கும் போய் தளர்ந்து விழுந்த தனிக்காக தான் இறந்த உயிர் வழங்கி காவல்ஜினி யமக்கெங்கும் கடனென்றெண்ணி காணின இலச்சினை அன்றிட்ட வள்ளல் ஏவல் பயனிறக்கம் இதற்காரென்றோதும் எம்பெருமான் இணையடி கீழ் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்ச்சார். அமிர்தா சுவாதிகளை சாய்ச்சார். இப்பேற்பட்டதான ஒரு தயை தள்ளி விழுந்த காகத்தையும் தன்னுடைய லோகநாதனுடைய திருவடியை நோக்கி திருப்பி விட்டு சிரசை திருப்பி விட்டு தர்பத்தாலே பாருங்கோ இவன் தப்பு பண்ணான், தேவர்கிட்ட சன்னாதி பண்ணிட்டான், சுவாமி ரட்சித்து அருள வேண்டும் என்று நமக்கு அவள் இந்த காகத்துக்கோக்கம் ஒரு புருஷகாரம் பண்ணாலே சீதா பிராட்டி, அதை போலவே தயாதேவியை எனக்கும் ஒரு புருஷகாரம் பண்ணி என்னை நீ ஜெயிச்சு எம்பெருமான் திருவடி நிலத்தை சேர்ப்பித்து விடுமா அப்படின்ட்டு அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் தன்னுடைய தானே பாபங்களின் கூட்டங்களின் தலைவன் சக்கரவர்த்தியாயிருக்க நைச்சான சந்தானமாக காட்டி இதை போக வேணும்னா தயாதேவியின் மூலமாக எம்பெருமான் திருவேங்கடத்தானுடைய திருவடியை சரண் அடைவதே உபாயன் என்பதை காட்டுகின்றார் சுவாமி தேசிகன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.